എല്ലാ നമസ്കാരങ്ങൾ. ശ്രീനിവാസേതി ശ്രേഷ്ഠതയാ പാത്രം ഗുണാൻവിത കൗശികോനന്തരംഗാര്യ സ്ഥിരം വിജേതാം ഭുവി ന്യസ്താത്മീയപരം വരപ്രദഗുരു വൈരാഗ്യഭാഗ്യോലോ വേദാന്താമൃത സാരമന്തമനഘാത് ശ്രീ ശ്രീനിവാസാദ് ഗുരോ ശ്രീശൈലാന്വയ കൗസ്തുഭസ്ഥിതനയം ശ്രേയോ നിധേ ശ്രീനിധേ വന്ദേ സാധു കടാക്ഷകേളനിലയം ശ്രീകൃഷ്ണ സദ്ദേശികം ശ്രീവാസരംഗപരകാലമുനിത്രയാപ്തലക്ഷ്മാത്മരക്ഷണേതി ത്വയുഗാഗമാന്തം ആചാര്യഭക്തിപരിപൂതമർഘശീലം ഗോപാലദേശികമുനിം ഗുരുമാശ്രയാമഹ നാരായണാഖ്യേതിരാജപദാബ്ജവൃംഗശ്രീവാസയോഗി ഗുരുണാർപ്പിതഭാരമീശേ ഭക്ത്യാദിപൂർണവരദാരികൃപാത്തചിഹ്നം ശ്രീ ശ്രീനിവാസമുനിവര്യമഹം പ്രപദ്യേ ശ്രീനാരായണയോഗീന്ദ്രവരദാരികൃപാശ്രയം ലങ്കേശപാദവിനതം ശ്രീനിവാസമുനിം ഭജേ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവത്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി യോ നിത്യമച്യുത പദാംബുജ വിഗ്മരുക്മ വ്യാമോഹത സ്തരിതരാണി തിനായി മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്തുതേക സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ വിഗാഹേ ആമുനം തീർത്ഥം സാധുവൃന്ദാവനേ സ്ഥിതം നിരസ്തജിംഹഗസ്പർശേത്ര കൃഷ്ണകൃതാധര നാഥേന മുനിനാഥേന ഭവേയം നാഥവാനഹം യസ്യ നൈകമികം തത്വം ഹസ്താമലകതാംഗതം യസ്യ സാരസ്വതസ്രോതോ വകുളാമോദവാസിതം ശ്രുതീനാം ശ്രമായാലം ശഠാരിം തമുപാസ്മഹേ വന്ദേ വൈകുണ്ഠസേനാന്യം ദേവം സൂത്രവതീ സഖം യദ്വേത്ര ശിഖരസ്പന്ദേ വിശ്വമേതദ്വ്യവസ്ഥിതം സഹധർമ്മചരീം ശൗരേ സംമന്ത്രിത ജഗദ്ധിതാമനുഗ്രഹമയീം വന്ദേ നിത്യമജ്ഞാതനിഗ്രഹാം കമപ്യാദ്യം ഗുരും വന്ദേ കമലാഗ്രഹമേധിനം പ്രവക്താ ഛന്ദസാം വക്ത പഞ്ചരാത്രസേ സ്വയം രാമാനുജതയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ശീരൊന്നുതൂപ്പുൽദുർവേങ്കടമുടയാൻ പാറുന്ന ചൊന്ന പഴമൊഴിയുള്ളോറൊന്നു താനേ അമയാ ധോധാരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേരപ്പോമളവും വാഴ്വ് പ്രഖ്യാത ശ്രുതി വിഭവാൻ ഗുരുന ശേഷാൻ പ്രശ്രിത്യ പ്രണേതി വേങ്കടേശ ലക്ഷ്മീശ പ്രപതന വൈഭവ പ്രതിഷ്ഠാം രാഗാന്ധ്യ പ്രശമനകരീം രഹസ്യരക്ഷാം ലക്ഷ്മീപതേര്യതി പതേശ്ച ദൈകധാം നോഹോ യോസൌ പുരാ സമജനിഷ്ഠ ജഗദ്ധിതാർത്ഥം പ്രാച്യം പ്രകാശയതു വഃ പരമം രഹസ്യം സംവാദയേഷ ശരണാഗതി മന്ത്രസാരഃ രാമാനുജായ നമഃ ഗോപാലാനന്ദ മഹാദേശികായ നമഃ ശരണാഗതി ഗദ്യത്തിലെ തായാരുടെ പ്രപത്തി പുരുഷകാര പ്രപത്തിയായിരുന്നു. ഇപ്പോ ഭഗവാൻ തായാർ രണ്ടുപേരും ഇരിക്കും സമയത്തില് പ്രപത്തി അനുഷ്ഠാനം പണ്ടത് ഉപായ അനുഷ്ഠാനം അല്ല സമയത്തില് ഭഗവാനോട് ശരണ്യനാണ് ഭഗവാനോട് സ്വരൂപം രൂപം ഗുണവിഭവ ഐശ്വര്യങ്ങളെല്ലാം അനുഭവിക്കുന്ന ഭാഷകാരർ അതെപ്പറ്റി ഇപ്പോ സ്വരൂപത്തെ പറ്റി പാത്തും ഭഗവാനോട് സ്വരൂപത്തിലെ മുഖ്യമാനത് എവിടെയെന്ന ജ്ഞാനാനന്ദൈക സ്വരൂപനാണത് ശ്വേതര സമസ്ത വിലക്ഷണത്വം അവിടെയുണ്ട്. ശ്വേതര സമസ്ത വിലക്ഷണനാണവൻ ഭഗവാൻ അവിടെയുണ്ട്. ത്രിവിധ പരിച്ഛേദ രാഹിത്യം അവിടെയെന്ന് ചൊല്ലുന്നത് ദേശം കാലം വസ്തു എന്ത് ദേശത്തിലെ ഇരിക്കാം എങ്ക ഇല്ലയെന്ന് ചൊല്ല മുടിയാതെ അവിടെ എല്ലാ ദേശങ്ങളിലെയും എല്ലാ കാലത്തിലെയും എല്ലാ വസ്തുവിലെയും ഇരിക്കക്കൂടിയ സ്വരൂപം അവിടെയെന്ന് ശാസ്ത്രങ്ങൾ നമുക്ക് തെളിപ്പെടുത്തരുത് ഭഗവാനുടെ സ്വരൂപത്തെ. അന്ത മാതിരി ഒരു സ്വരൂപമുള്ള ഭഗവാൻ അവിടെയെന്ന് അങ്ങേ അനുസന്ധാനം പണ്ടാർ സ്വരൂപത്തെ. സ്വരൂപം ആർന്നും അടുത്തതാഹ ഭഗവാനുടെ ദിവ്യമംഗള വിഗ്രഹത്തോടെ അനുസന്ധാനം സ്വാഭിമത അവിടെയെന്നുണ്ട്. സ്വാഭിമത അനുരൂപ അവിടെയെന്നുണ്ട്. സ്വാഭിമതം അപ്പുറം അനുരൂപം இந்த ரெண்டு சப்தங்கள் இங்கே அசாதாரணமான சப்தங்கள் பகவானுக்கு. ஸ்வரூபத்தில் ஆரம்பிக்கிச்சு அவனோட உபயலிங்கத்தை ஆரம்பிச்சார். அகிலேய பிரத்யனிகா அப்படின்ட்டு கல்யாணிக்கத்தான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஜானானந்தைக ஸ்வரூபா. அங்க வரைக்கும் பகவானோட ஸ்வரூபத்தோட அனுசந்தானம். இப்போ சுவாபிமதான ரூபைக ரூப அச்சிந்திய திவ்யாத்புத நித்ய நிரவத்திய நிரதிசய ஔஜ்வல்ய சௌகந்திய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா. அங்கு வரைக்கும் இரண்டாவது பாகம் பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட அனுசந்தானம். அதை பத்தி விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் இங்கே விவரணம் பண்றார். பகவானுக்கு திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் வேதாந்திகள்ல. அதுல நம்ம பாரதத்துல இருக்கக்கூடிய ஷட் தர்சனங்கள்ல ஆறு தர்சனங்கள்ல நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் யோகம் பூர்வமீமாம்சா உத்தரமீமாம்சா அப்படின்னு அதுல சாங்கியாள் சொன்னா பிரம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அவனுக்கு ரூபம் இருக்கா இல்லையான்ற பிரச்சனையே வராது. அப்புறம் ரெண்டாவது வந்து நியாய வைசேஷிக்காள் வந்து ரூபம் இருக்கு ஆனா அவனுக்கு சரீரம் இல்லை, பகவான் இருக்கான் சரீரம் இல்லை, பிரம்மாவே இல்லைன்னு சாங்கியாள் சொன்னா நியாய வைசேஷிக்காள் வந்து பகவான் இருக்கான் ஈஸ்வரன் ஜெகத்காரணனானவன் சர்வஜனானவன் அவனுக்கு ரூபம் சரீரம் இல்லை அவனுக்கு அசரீரி அப்படின்னு சொன்னார். பூர்வமீமாம்ச காலம் பிரம்மாவையே ஒத்துக்கோல. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல வேதாந்தத்துல வந்து அத்வைதத்துல வந்து நிர்விசேஷமானது ரூபமும் இல்லை ஒரு விசேஷமும் கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கும்போது பகவானுக்கு ஒரு தீபமங்கள ரூபத்தை ஒத்துண்டுவார். நம்ம சித்தாந்தத்துல விசேஷமானது பிரம்மசூத்திரத்துல பாதராயணர் வந்து அந்தஹாத தர்மோபதேசாத்தன் கூடிய சூத்திரத்துல இந்த விஷயத்தை ஸ்தாபனம் பண்றார் ஸ்பஷ்டமாக. சாந்தோக்கிய உபனிஷத்தோட பிரமாணத்தை எடுத்துண்டு அதை வந்து பாஷ்யக்காரர் அற்புதமாக வேதார்த்த சங்கிரகத்துல அவரோட முதல் கிரந்தம் சொல்லப்படுறது விஸ்தாரமாக பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட வர்ணனை அற்புதமாக பண்றார். கீதா பாஷ்யத்துல வந்து ஆரம்பத்துல அதுலயும் கூட பகவானோட சுரூப ரூப குண விபவம் எல்லாம் இங்கே சொன்ன மாதிரியே அதுல அனுசந்தானம் பண்றாரு. இங்கேயும் விசேஷமாக உபாய அனுஷ்டான சமயத்துல இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரதானமாக அனுசந்தானம் பண்ண வேண்டியது அனுக்கூடிய உத்தேசத்தினால அதுல இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு நாங்கள் அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணா அதுல ஒரு விசேஷமான பலம் இருக்கிறது அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு பிரயோஜனம் அர்த்தத்தோட பண்ணா. உபனிஷத்து சொல்றது எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தானுசந்தானத்தோட நாங்கள் அனுசந்தானம் பண்ணா ரொம்ப அதிகமான பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்றது. அதுலயும் சரணாகதி பண்ணும் போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு விஸ்வாசாதி வராது. அதனால பகவானோட இந்த எல்லா விசேஷங்களையும் பரிபூர்ணமான அர்த்தத்தோட நாங்கள் அனுசந்தானம் பண்ணா நமக்கு அந்த விஸ்வாசம் அப்படின்றது இன்னும் திருடமாறுதுன்றதும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதுவும் ஒரு ஆனந்த அனுபவம் பகவானோட சுரூபத்தோட அனுபவங்கள் எல்லாம் அதோட எப்படி இருக்கு எது சத்தியமானது அப்படின்னுட்டு அந்த நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது. விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சா இதுல திவ்யமங்கள விக்கிரகத்தோட விஷயத்துல ஸ்ருதிகள் நிறைய இடத்துல சொல்றது விதவிதமாக அதெல்லாம் பிரமாணமாக வச்சு இங்கே பாஷ்யக்காரர் ஸ்தாபனை பண்ண திவ்யமங்கள விக்கிரகத்தோட வைபவத்தை இங்கே சங்கிரமாக சொல்றார். சுவாபிமதா அப்படின்னுட்டு அதுல சுவாமி தேசிகன் வந்து இந்த கிரமம் பாஷ்யக்காரர் அனுசந்தானம் பண்ணது ஸ்வரூபம் ஆறுதும் ரூபம் எடுத்தாரு அப்புறம் குணம் எடுத்தாரு. குணம் பண்றது வந்து ஸ்வரூபத்துக்கு ரொம்ப கிட்டக்காக இருக்கக்கூடியது, விக்கிரகம் பண்றது அப்புறம் வரக்கூடியது. இப்படி இருக்கும்போது விக்கிரகத்தை எதுக்கு முதல் எடுத்தாரு அப்படி வந்து பிரச்சனை பண்றாரு. இங்க அதனால சொரூபத்தோட குணங்கள் சொல்லாம அதுக்கு முதல்ல திவ்யமங்கள விக்கிரகத்தோட அனுசந்தானம் பண்றார். அது எதுக்காக அப்படின்னா சுவாமி தேசிகன் விவரணம் பண்றார். யத்யபி திவ்யாத்மஸ்வரூப அபேக்ஷையா சர்வேஷாம் ஆதேயத்துவம் சமானம். பகவானோட ஆத்மஸ்வரூபம் எது இருக்கோ அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு எல்லாமே அதனுடைய ஆதாரத்துல தான் இருக்கு. இப்ப நம்ம ஆத்மஸ்வரூபத்துல அதீனத்துல தான் நம்ம குணங்கள் ஆட்டும் நம்ம சரீரம் ஆட்டும் எல்லாம் இருக்கு. இங்கே ஆத்ம குணங்கள்னு சொல்றது ரெண்டாவதாக வருது. ஆத்ம குணங்களும் ஆத்மத்தோட சொரூபத்துல ஆசிரியமா இருக்கு. அந்த ஒரு திருஷ்டினால பார்த்தா எல்லாமே பகவானோட திவ்யாத்மஸ்வரூபத்தோட ஆதாரத்திலேயே இருக்கு. எல்லாமே ஆதேயம் அப்படின்னு சொல்லப்படுறது. யத்யபிச்ச விக்கிரகஸ்ய குண நியாமியத்தையா குணானாம் அந்தரங்கத்துவம். குணங்கள்னாலதான் விக்கிரகத்துக்கு ஒரு விசேஷம் உண்டாருது. குணங்களோட நியமனத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு விக்கிரகத்தை சொன்னா பகவானோட குணங்கள்னாலே விக்கிரகத்துக்கு ஒரு விசேஷமான ஆகாரம் உண்டாருது. இதெல்லாம் சொன்னா அப்போ குணங்கள் இன்னும் அந்தரங்கமாச்சு பகவானுடைய சுரூபத்துக்கு கிட்டக்கா இருக்கிற மாதிரின்னுட்டு. அப்படி இருந்தாலும் ததாபி ஸ்வரூபவத்து பூஷணாஸ்திர ஸ்வரூப நிகில ஜெகத் ஆதாரத்வேன ஜெகத் அனுரூபத்வாத்து தது அனுரூபத்வாத்து. ஸ்வரூபத்து மாதிரியே பகவானோட பூஷணங்களும் அஸ்திரமும் கூட அதோட ஸ்வரூபமும் கூட ஜெகத்தெல்லாம் எல்லா தத்துவங்களும் அதுல ஆதாரமா இருக்குன்னு சொல்றோம். அஸ்திரபூஷணாத்தியாயம் அப்படின்னு ஆகமங்களையும் விஷ்ணு புராணத்திலையும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல எல்லா தத்துவங்களும் பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட ஆசிரியத்திலே இருக்குன்னு சொல்லப்படுறது. அது சுவாமி தேசிகன் வந்து ராசித்த சாரத்திலையும் சொல்றார். புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி அப்படின்னு சொல்லி அங்கே மறுவாகான்னு சொல்றாரு. குருடன் மணிவரமாக கௌஸ்தபஸ்தான் நானவன் சேத்தனத்துவங்கள் எல்லாம் கௌஸ்தபத்து மாதிரி இருக்கு. பிரகிருதி மூல பிரகிருதி வந்து ஒரு மச்சம் அது மாதிரி இருக்கு அங்கே. இப்படி எல்லாம் சொல்லி அகங்காரங்கள் இதெல்லாம் அகங்காரங்கள் என்ன இது என்ன மனம் தீரியாக மனசே வந்து சக்கராயுதமாக இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றார். எல்லா தத்துவங்களும் பகவானோட திவ்யமங்கள விக்கிரத்துல ஆசிரித்தமா இருக்குன்னா அந்தந்த தத்துவங்களுக்கு அபிமானி தேவதைகள் எல்லாம் பகவானோட நியமனத்திலேயே இருக்கான்றது நமக்கு தெரியப்படுத்துறது திவ்யமங்கள விக்கிரகத்துல. அதனால எல்லாமே சகல ஜெகத்தும் வந்துடுத்த அந்த தத்துவங்கள்ல. அதனால அதுக்கு அனுரூபமாக இருக்கிறதுனால தாதிருஷரூப ரூப தாதிருஷரூப வியஞ்சகத்வாத்து அந்த மாதிரி சகலாதாரம் ஆன ஒரு சுரூபத்தை நமக்கு தெரியப்படுத்துறதுனால சாலம்பன யோக விஷயத்வேனா முமுக்ஷூணாம் சுபாஷயத்வாச்சா. இது ரொம்ப பிரதானமானது. தியானம் பண்ணும்போது ஒரு ஆலம்பனை வேணும் மனசுக்கு. ஒரு ஆலம்பனை இல்லைன்னா மனசுக்கு எதை சிந்தனை பண்றது? ரூபமே இல்லாத தேவதையே தியானம் பண்ண முடியாது. அதனால ஒரு ரூபம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு சாலம்பன யோகம் சொல்லப்படுறது. பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் அவனுடைய விபூஷணங்கள் என்ன ஆஸ்திரங்கள் என்ன இதெல்லாமே நாங்கள் மனசுல தானம் ஸ்தாபனம் பண்ணிட்டு தியானம் பண்றதுக்கு சுலபமாருது. அதனாலே அது சாலம்பன யோகம். நிராலம்பன யோகம் ஒன்று இருக்கு. அது மத்தவா சொல்ற மாதிரி நிராலம்பன யோகம் இல்லை. நாங்கள் சொல்றது வந்து சகல குண விக்கிரக விசிஷ்டனான பகவானோட குணங்கள் இல்லைன்னா ஸ்வரூபத்தை தியானம் பண்றது என்னோட அர்த்தம். ஒண்ணுமே இல்லாத ஒரு பகவானோட ஒரு தத்துவத்தோட ஸ்வரூப தியானம்னு அர்த்தம் இல்லை. நிராலம்பனம் பண்ணா இதெல்லாம் இருக்கக்கூடிய பகவானோட ஸ்வரூபத்தோட அனுசந்தானம். அது ரொம்ப சில பேருக்கு தான் முடியுது. ஆழ்வார்கள் அப்படி அனுசந்தானம் பண்ணார். அகிலேய பிரத்தினிக்கு கல்யாண ஐக்கியத்தான விக்கிரக விசிஷ்டனான எல்லா அபிஷ்டனான பகவானோட சௌலபியத்தையே அவர் அனுசந்தானம் பண்ணார். இந்த சௌலபியத்தை அனுசந்தானம் பண்ணி 6 மாசம் அவருக்கு அவர் சமாதியில போயிட்டார் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஸ்வரூபத்தையே அனுசந்தானம் பண்றவாளும் சில பேர் பிரஹ்லாதர் வாமதேவர் நம்மாழ்வார் இவெல்லாம் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியப்படுத்து. அது வந்து முமுட்சுகளுக்கு வந்து ரொம்ப சுலபமாக தியானம் பண்ண முடியது. ஒரு ஆலம்பனை, ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் இருந்ததுன்னா சுலபமாக தியானம் பண்ணலாம். அதனாலே முமுட்சுகளுக்கு சுபாசிரயமாயிருக்கு, சுபமுமாயிருக்கு, ஆசிரியமும் இருக்கு, சுபத்துவம் ஆசிரியத்துவம். அதனாலே பிராதான்யம் தர்சயித்தும், இதுக்கு ரெண்டாவதாக பிராதான்யம் கொடுக்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக, குணேபியோபிஹி பூர்வம் விக்கிரகமாக, குணத்தை பகவானோட குணானுசந்தானத்துக்கு முதலில் அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தோட அனுசந்தானம் பண்றார் அப்படின்னு சொல்றார். சுவாபிமதா அனுரூபா, இந்த ரெண்டு சப்தங்கள் விசேஷமான சப்தங்கள், சுவாபிமதமானது அனுரூபமானது அப்படின்னு சொல்லி, நிரவதிகானந்த ரூபஸ்ய ஸ்வஸ்யாபி அபிமதம் அனுரூபம் ச திவ்ய ரூபம், நிரவதிகமான ஆனந்த ரூபமானது அப்படி இருக்கக்கூடிய தன்னுடைய ஸ்வரூபம், அவனுக்கும் கூட அபிமதமும் ஆயிருக்கு அனுரூபமும் ஆயிருக்கு இந்த திவ்யமான ரூபம் அப்படின்னு சொல்றார். ஸ்வரூபஸ்ய நித்திய நிரவதிகானுகூலத்துவம் அந்யாபிமதிம் ந பாததே, சர்வசிய சர்வதா விசிஷ்டைகானுபவ கோச்சரத்வேன பிரமாண சித்தத்வாது. ஸ்வரூபம் வந்து நித்தியமும் நிரவதிகமான அனுகூலம், அனுகூலம்னா ஆனந்தம், அதுக்கு ஒரு சமானமே சமனாக எதுவுமே இல்லை, மேலே அதுக்கு அதிகமாக இருக்கிறது இல்லை என்றது சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி நித்தியமாக நிரவதிகமாக அனுகூலமாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்யாபிமதிம் நபாததே அப்படின்னு சொன்னார். மற்றவாளுக்கும் கூட அபிமதமாக இருக்கிறதுல ஒன்றும் அதில் விரோதம் இல்லை. ஏன்னா எப்பவுமே விசிஷ்டமான ஒரு பதார்த்தத்தோட கோச்சரம் நமக்கு தெரிஞ்சு வருதே பிரமாணத்தினால சித்தமாறுது. விசிஷ்டமான பதார்த்தமே எல்லா ஸ்திதிகள்லையும் நமக்கு தெரிஞ்சு வருது. விசிஷ்ட ஏகானுபவ கோச்சரம் அப்படின்னு சொன்னார். சாஜ அபிரூபஸ்ய ஆபரண அபிமதிவத்து ந ஸ்வரூபானுகூல்ய பாதிகா ஏவம் பூஷணாதவபி அபிமதத்துவ அபிரோதா அப்படின்னார். பகவானோட ஸ்வரூபமே நிரவதிகமான ஆனுகூல்யம்னு சொன்னார். விக்கிரகத்தினாலே என்ன அதிகமாக உண்டாயிருக்கிறது பகவானுக்கு அப்படின்னா, விக்கிரகத்தினால இன்னொரு அதிகமான விசேஷம் உண்டாருதுல ஒரு விரோதமும் கிடையாது என்ன. ஏன்னா ஒரு சுந்தரமான புருஷன் அபிரூபமா மாணவன் அப்படின்னா சுந்தரமான ஒரு புருஷனுக்கு ஆபரணம் முதலானது ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சுண்டா அது ஸ்வரூபத்தோட அனுகூலத்துக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. அதனாலே அந்த பூஷ அதே மாதிரி பூஷணங்களும் கூட பூஷணங்கள் எல்லாமே ஆபரணங்கள் பூஷணங்கள் எல்லாம் அபிமதமா இருக்கிறதுல ஒரு விரோதமும் கிடையாது அப்படி என்றார். அனிஷ்டாவக ஷரீராதி வியாவர்த்தக வியாவர்த்த கைகி, அனிஷ்டமே முதலாவது உண்டு பண்ணக்கூடிய சரீரங்கள்னாலே இது வேறுபட்டது. அப்ராகிருதத்வா தியேயத்வா பிராபியத்வாதிபிஹி அப்படி விக்கிரகாதேயே அனுரூபியம், இந்த விக்கிரகம் அனுரூபமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த விக்கிரகம் வந்து திவ்யமானது அப்படின்னு சொல்றோம். திவ்யம்னா அப்ராகிருதமானது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் பிராகிருதமான பதார்த்தங்கள், அதுல ஸ்வரூபத்திலேயே பரிணாமம் உண்டாருது எப்பவுமே. ஆனா இது திவ்யமான பதார்த்தம் அப்ராகிருத்தமானது, நித்தியமானது, ஞானஸ்வரூபமானது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய திவ்ய மங்கள விக்கிரகம். இது இங்கே வரக்கூடிய பிராகிருத சரீரங்கள் எல்லாம் நமக்கு இஷ்டம் இல்லை, அதெல்லாம் அனிஷ்டமானது, அது வந்து அதுக்கு இன்னும் வேறுபட்டது என்று தெரியப்படுத்துறது. அதுக்கு என்ன விசேஷமான குணங்கள் அப்படின்னா, அப்ராகிருத்தம்ன்றது ஒண்ணு, ரெண்டாவது வந்து தியேயத்துவம் அப்படின்னு, பகவானோட திவ்ய மங்கள விக்கிரகம் உபாசனாதிகள்ல தியானம் பண்ணக்கூடியது, அதனால அதுக்கு தியேயத்துவம் இருக்கு, பிராபியத்துவம் இருக்கு. பிராபியத்துவம் இந்த கோல் அப்படின்னு என்ன அடையறமோ அது, பகவானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும்னா ரூபமே இல்லாத தெய்வத்தை கைங்கரியம் பண்ண முடியாது. அங்கே வந்து பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு விசேஷமான உபயோகம் இருக்கு பிராபியத்துவத்திலையும் கூட. இதெல்லாம் இருக்கிறதுனால விக்கிரகம் வந்து அனுரூபமான அனுரூபமாக இருக்கு என்று சொல்லப்படுறது. சர்வதா உத்த பிரகார விசிஷ்டத்துவம் ஏக ரூபத்துவம், இதுவும் ரொம்ப முக்கியமானது. இது விஷ்ணு புராணத்தில எல்லாம் சொல்லு சதைக்க ரூப ரூபாயா அப்படின்னு, சதா ஏக ரூப ரூபாயா, ரெண்டு ரூப சப்தங்கள் இருக்கு அங்கே. ஏக ரூபமான ரூபம் உள்ளவன் எப்பவுமே சதா ஏக ரூப ரூபவன் அப்படின்னா, உக்த பிரகார விசிஷ்டத்துவம் அப்படின்னார். சொன்னா எல்லா இந்த குணங்களும் விசேஷங்கள் எல்லாம் உள்ள பகவானோட தீபமங்கள விக்கிரகம் எப்பவுமே ஏகரூபமாக இருக்கு அப்படின்றது நித்தியமாக இருக்கிறது. அதுக்கு எதுவுமே பதிலாவணைகள் பரிணாமாதிகள் இல்லை அதுக்கு என்ற மாதிரி. நானா ரூபங்கள் எல்லாம் தெரிஞ்சு வருதே அப்படின்னா நானா ரூபேஷு அப்பி வேற வேற ரூபங்கள் இருக்கே, மத்ஸ்யோட ரூபமே வேற, கூர்மத்தோட ரூபம், சிம்மனோட ரூபம் வேற, கிருஷ்ணரோட ரூபம் வேற, ரூபங்கள் எல்லாம் வேற வேறையாக தெரிஞ்சு வருது. அர்ச்சாவதாரத்துல எத்தனை வகை இருக்கு அப்படின்னா வியூக விபவ அர்ச்சா அவதாரேஷு அப்ராக்கிருத சுப சுபாஷயத்வாதிக்கம் சமஸ்தாக சக்தேஷ்சைதாக நிருபயத்த பிரதிஷ்டித்திர பிரதிஷ்டிதாக தத்விஷ ரூப வைரூபியம் ரூபம் அந்நியத்தரேம் மகத்துன்னு விஷ்ணு புராணத்துல சொல்றது. சமஸ்த சக்தி ரூபாணி எத்கரோர்த்தி ஜனேஸ்வரா முதலானதெல்லாம் விஷ்ணு புராணத்துல சொல்லக்கூடியது. பிம்பாகிருத்தி ஆத்மாபிம்பே சமாகத்திய அவதிஷ்டதே அர்ச்சாபி லௌகிக்கியாசா பகவத் பாவிதாத்மனாம் மந்திர மந்திரேஸ்வர நியாசாத்து சாப்பி ஷாட் புண்ணிய விக்கிரகா இத்தியாதி உச்சத்தே. இதனால என்ன சொன்னார்னா பிரமாணங்கள் என்ன காமிக்கிறது, வேற வேற ரூபங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அவனுக்கு பிரதானமாக ரூபங்கள் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா வியூகாவதாரம் விபாவதாரம் அர்ச்சாவதாரம் இதெல்லாம் முதலாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல்லா ரூபங்களையும் கூட பகவானோட அப்ராகிருத்தமான சுபாசிரியத்துவம் இருக்கு அப்படின்னு பிரமாணங்கள் தெரியப்படுத்துறது. இந்த பிரமாணங்களை எடுக்கிறார் விஷ்ணு புராணத்துல விசேஷமாக சமஸ்தாக சக்தேஷ்டா நிருப எத்திர பிரதிஷ்டிதாக அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோட வைபவத்தை சொல்றது. எல்லாமே அதுல ஆஷ்ரிதமா இருக்கு அப்படின்னுட்டு எல்லாமே அவனுடைய சக்தி ரூபமானது அதுல எல்லாம் அவனுடைய விக்கிரகத்துல அஸ்திரம் பூஷணாதிகள் ரூபத்துல வந்து ஆஷ்ரிதமா இருக்குன்னு சொல்லப்படுது பிரமாணத்துல. அதே மாதிரி ஆகமங்கள் சொன்ன மாதிரி அர்ச்சாவதாரத்துல வந்து பிரதிஷ்டை பண்றா பகவானோட அங்கே பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே ஆகமங்களை சொல்லக்கூட்ட விதியை ஒரு அர்ச்சாவதாரத்தோட பிம்பத்தை பண்ணி அதுல அவனை பகவானோட அங்கே சாட்சாத்தாக சந்நிதி உண்டாருது. அதனால ஏன்னா அந்த மந்திரங்களுக்கு எல்லாம் அந்த சக்தி இருக்கு. அதை இங்கே பிரமாணமாக எடுக்கிறாரு. பிம்பா பிம்பாகிருதி ஆத்மனா பிம்பே பிம்பாகிருதி ஆத்மமாக ஒரு அர்ச்சாரூபியாக இருக்கக்கூடியது. அங்கே அந்த பிம்பா அந்த பிம்பத்தோட ஆகிருத்திலேயே வந்து பகவான் வந்து அவனுடைய எல்லா சக்திகளும் எல்லாம் வந்து அங்கே சேர்றது. சமாகத்தி அவதிஷ்டதே அர்ச்சாபி லௌகிக்கியாச அர்ச்சாரூபம் எது இருக்கோ பகவானுடைய அர்ச்சாவதாரம்னு சொல்றது லௌகிகமானது அது பகவத் பாவிதாத்மனாம் பகவானே அங்கே வந்து தியானம் பண்ற தியானம் பண்ணப்போ எல்லாம் அங்கே வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்ற. மந்திர மந்திரேஸ்வரன் நியாசாத்து மந்திரம் அதோட தேவத்தே மந்திரேஸ்வரன் மந்திரம் எல்லா மந்திரங்களுக்கும் ஒரு தேவத்தே இருக்கா. இந்த மந்திரமும் அந்த தேவத்தே இதெல்லாம் அந்த நியாசம் முதலானதெல்லாம் சொல்லி அதனால ஷாட்குண்ய விக்கிரகா அங்கே ஷாட்குண்ய விக்கிரகமே உண்டாருது. இங்கே அதனால எல்லா அர்ச்சா ரூபங்களையும் நாங்கள் பகவானோட திவ்யமங்கள விக்கிரகமே இது அப்ராகிருத்தமானது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்க வேண்டியது அப்படின்றதுக்கு பிரமாணம் காமிக்கிறார். அதனாலே அவனுக்கு ரூபங்கள் வேற வேற மாதிரி இருக்கே அப்படின்னா சதா ஏக ரூபம் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும். ஆனா இந்த ஒரு திருஷ்டினாலே எல்லாமே அங்கே ஆகமங்கள்னால பிரதிஷ்டிதமான அர்ச்சா ரூபத்திலையும் கூட பகவானோட திவ்யமங்கள விக்கிரகமே இருக்கிறதுன்னு நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்றோம். பரவியூகாதி விக்கிரகவத்து தத்தத் விக்கிரகானு பிரவேசாத்து பரம் வியூகம் முதலான விக்கிரகங்கள் மாதிரி அந்தந்த அர்ச்சான் ரூபியான விக்கிரகத்துல பகவானோட பிரவேசமா இருந்தாலே அர்ச்சா அப்பி ஷாட் குண்ய பிரகாஷக சுத்தத்துவ திரௌயமயி இத்தியர்த்தா. இது பிரமாணத்தினாலே தெரியப்படுறது. அர்ச்சாரூபியான பகவான்லையும் கூட ஆகமம் ஆகமோக்த பிரகாரத்தினாலே அங்கே பிரதிஷ்டை ஆயிருந்து அப்படின்னு சொன்னா பகவானோட திவ்யமங்கள விக்கிரகமே அங்கேயும் கூட அதுவும் கூட சுத்த சத்துவமயமான திரவியமே அங்க இருக்கிறது. அதனால அது அப்படிதான் நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது சொல்றார். தேவத்திரியங் மனுஷியாதி விசித்திராவதார தசாயாம் அப்பி அவதார விஷயங்கள்ல எப்படி அப்படின்னா, தேவனாக அவதாரம் பண்ணான், எப்படி என்ன இந்திரனுக்கு ஒரு உபேந்திரனாக அவதாரம் பண்ணான் பகவான், அதே மாதிரி திரியக்கு எல்லாம் மத்ஸ்ய கூர்ம வராகாதி ரூபங்கள்னாலே, மனுஷ்ய ரூபத்தினாலே ராமகிருஷ்ண அவதாரங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒரு விசித்திரமான அவதார தசைகள் எல்லாம் இருக்கே, அங்கே எப்படி என்ன ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாதி இத்தியாதி பிரசித்தஸ்ய பரமபத நிலைய விக்கிரகசிய சன்னிவேஷைக ரூபியம் வா விவக்ஷிதம். அங்கேயும் கூட பரமபதத்திலே இருக்கானே அந்த பகவான், அவனுடைய சாட்சியத்தாக சந்நிதி அங்கே இருக்கிறது. அவன்தான் சங்கல்பம் பண்ணி இந்த மாதிரி ரூபங்கள் எல்லாம் எடுக்கிறதுனாலே அவனுடைய சுரூபமே அங்கே சாட்சியத்தாக இருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னார். சிந்தியத்வேன சோதித்தியாபி அச்சிந்திய சோக்தி இதர சஜாத்திய இதர சஜாத்தியதையா சிந்தித்தும் அசக்கியதாம் ஆஹா அப்படின்னார். பகவானோட தீபமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணணும்னு விதி இருக்கு. சோதித்தம்னா விதி, சிந்தியத்வேன சோதித்தம் அப்படின்னா இதை தியானம் பண்ணுங்கோ உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. அதை வந்து அபியாசம் அப்படின்னு புன புனக ஆரம்பண சம்சீலனம் அப்படின்னு பாஷ்கர் எழுதுறாரு. அதுல வந்து புனகா புனகா புனகா பகவானோட ஜீவமங்கள விக்கிரகத்தை மனத்தில் மனசுல ஸ்தாபனம் பண்ணிட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதிகள் வந்து நமக்கு விதிக்கிறது. அப்படி இருந்தாலும் இங்கே அச்சிந்தியா அப்படின்னு சொன்னாலே எப்படி அது சதைக அபிமத அனுரூப ஏகரூப அச்சிந்திய திவ்யாத்புதா அப்படின்னார். அச்சிந்தியமானது எப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, வேற எல்லா பதார்த்தங்களுக்கும் இது இதர சஜாத்தியத்தையா சிந்தித்தும் அசக்கியதாம். இந்த பகவானோட ரூபத்தை வந்து இந்த பதார்த்தம் இருக்கே இதுக்கு சமானமான ரூபம் அப்படின்னு சிந்தனை பண்ண முடியாது. சகலேதர விலட்சணமானது அப்படின்னு சொல்றது இது அச்சிந்தியம் அப்படின்னா, வேற எந்த பதார்த்தமும் இதுக்கு சஜாத்தியமான பதார்த்தமே கிடையாது. இதுக்கு ஒரு சஜாத்தியமான பதார்த்தம் இருக்கு அப்படின்னு சிந்தனை பண்ண முடியாது. அதுதான் அங்கே அச்சிந்தியம்ன்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றார். அதனால அனித்யத்வாதி சாதக சாவயவத்வாதி அனுமானானாம் தர்மிகிராஹக மானபாதகா அபிப்ரேதா அப்படின்னார். இதெல்லாம் அனுமானத்தினாலே இதெல்லாம் தள்ளி போட முடியாது. அனுமானத்துல தர்க்கத்துல என்ன சொல்றா அப்படின்னா, நியாய தர்சனத்துல இதான் முக்கியமாக ஈஸ்வரனை அனுமானத்தினாலே ஸ்தாபனம் பண்ணா, ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்கா இல்லையா அதையும் கூட ஊகை பண்ணி அனுமானத்தினாலே ஸ்தாபனம் பண்றா. சரீரம் இருந்ததுன்னா சரீரத்துக்கு அவயவங்கள் எல்லாம் இருக்கு, அவயவங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லாம் அனித்தியமாயிடுறது. ஏன்னா அவயவி உண்டானும்னா அவயவங்கள்னாலே பண்ணப்பட்ட ஒரு அவயவி, நம்ம சரீரத்திலே அவயவங்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு சரீரம் உண்டாருது. சரீரத்தில் கை காலு எல்லாம் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, மனசு இருக்கு, இதெல்லாம் சரீரத்தோட அவயவங்கள் தான். இதெல்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு சரீரமே உண்டாருது. இப்படி உண்டானப்போ இதுக்கு வந்து அநேக காரணங்கள் ஆச்சு. அப்போ அதனால மெட்டீரியல் நிறைய இருக்கணும், அதனால ஒரு ப்ராடக்ட் வருது. இது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு நிறைய அவயவங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது உண்டானும், எது எது உற்பத்தி ஆகுதோ அதெல்லாம் சாவயவம், சாவயவமானது எல்லாம் அனித்யம் அப்படின்ட்டு ஒரு அனுமானம். அந்த சாவயவமானது அனித்யம்ன்றது எல்லாம் ஒத்துக்கு வரும். ஆனா பகவானோட ரூபம் ரூபம் சொல்லிட்டா அவனுக்கு சாவயவம் ஆயிடுறது, அப்போ அது அனித்யமானோம். ஆனா பகவானுக்கு நித்தியமான ரூபம் இருக்கு, அதனாலே அது அவனுக்கு சரீரமே இல்லை அப்படின்னு சொல்றா. அனித்யத்வாதி சாதக சாவயவத்வாதி அனுமானானாம் சாவயவம் முதலாவது அனுமானம் எத்யத் சாவயவம் தத்தத் அனித்யம் அப்படின்னுட்டு அது சாதிக்கக்கூடிய அனுமானங்கள் எல்லாம் தர்மிகிராஹக மானவாதகா அப்படின்னா, தர்மிகிராஹக மானம் அப்படின்னா பகவானுடைய சொரூபத்தை தெரிப்படுத்தக்கூடிய பிரமாணங்கள் அர்த்தம். தர்மி பகவான், அவனோட திவ்யவங்கள விக்கிரகம் இருக்குன்னு சாதிக்கக்கூடிய பிரமாணங்களுக்கு எல்லாம் விரோதமா இருக்கு. அதனால இதனாலே அந்த அனுமானங்கள் எல்லாம் தள்ளி போடப்படுறது அப்படின்னு சொல்றார். ஸ்ருதி பிரமாணமே பலமானது இதுல அப்படி என்ன சொல்றார். திவ்ய சப்தவு திரவியதா சன்னிவேஷாதி விஷய வைலட்சண்ய பரவு. திவ்யம் அப்படின்னா அவரோட சன்னிவேஷமும் அதோட திரவியமும் ரெண்டும் கூட எல்லாம் விலட்சணமானது. அப்ராகிருத ஸ்தான வர்த்தித்வா அப்ராகிருதத்துவ பரவுவா. அப்ராகிருத்தமானது பிராகிருத்தமானது இல்லை அப்படின்னு சொல்லி ரூபம் விசிஷ்டம் திவி சமஸ்திதம் ச துலோகத்துல பரமபதத்துல இருக்கக்கூடிய ரூபம் இருக்கு பகவானுக்கு. நான் பூத சங்கசம்ஸ்தானம் தேகோஸ்ய பரமாத்மனஹா பாஞ்சபௌத்திகமான ரூபம் இல்லை தேகம் இல்லை பகவானுக்கு. இதெல்லாம் பிரமாணங்கள் தெளிப்படுத்துறது. நதசிய பிராகிருதா மூர்த்தி மாம்சம் ஏதோஸ்தி சம்பவா மாம்சம் மேதம் மேதஸ்து அஸ்தி இதெல்லாம் மேதஸ் என்ன மேரோ அஸ்தி என்ன போனு மாம்சம் முதலானது எல்லாம் இருக்கக்கூடிய சரீரம் இல்லை பகவானுக்கு. இந்த பிராகிருத்தமான ரூபம் இல்லை. நதசிய பிராகிருதா மூர்த்தி முதலான பிரமாணங்கள்னாலே அது சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது திவ்யம் அப்ராகிருத்தமானது அத்புதத்துவம் அப்படின்னார். திவ்யா அத்புதா அப்படின்னார். அத்புதமானது அப்படின்னா என்ன அர்த்தம்? தஸ்ய ஹவா எதஸ்ய புருஷஸ்ய ரூபம் யதா மகாரஜனம் வாசா சர்வாச்சரியமயம் தேவம் நாஸ்தியாச்சரியகரமானது அப்படின்னு சொல்லிருக்கு. அவனோட ரூபம் எப்படி இருக்கு? மகாரஜனம் வாசா, ஒரு பீதாம்பரம், பீதாம்பரத்தை தரிச்ச பகவானோட ரூபத்துல அற்புதமான ஒரு அனுபவமாறுது அப்படின்னுட்டு. ஏனாச்சரிய பரேணாகம் ஆச்சரியம், ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய சப்தத்தை உபயோகிக்கிறது ஸ்ருதி. அபூர்வ ரூபசம்ஸ்தானம் இத்தியாதிவி பிரசித்த நிரதிசய வைச்சித்ரியவத்வம். அதுக்கு ஒரு அதிசயம்னா வேற ஒரு சாதிசயம், இன்னொரு அந்த அதிசயத்துக்கு சமானமான ஒரு பதார்த்தமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விசித்திரமாக வைச்சித்திரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ரூபம் அப்படின்னு சொல்றது அத்புதத்துவம் அப்படின்னு சொல்றார். நித்தியத்துவமும் கூட நித்தியாலிங்காக சுவாவசம் சித்தி நித்தியம் நித்தியாகிருத்தி தரம் இதெல்லாம் நித்தியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. சுபாஸ்ரய விசிஷ்டத்துவத்தை அவனுக்கு சுபாஸ்ரய பர விக்கிரகசியா கல்பிதத்துவ கிருதத்துவ கல்பிதத்துவ கிருத கிருதகத்வாதி பக்ஷாக பிரதீட்சிதா கிருதிக்ஷித்தாக. நான் இவனோட சுபாஷரே விக்கிரகம் பண்றது கல்பிதம், நாங்களும் ஒரு கல்பனை பண்ணிட்டு தியானம் பண்ணோம் அப்படின்னு சில பேர் சொல்ற. கல்பனை பண்ண வேண்டியது நித்தியமான ஒரு ரூபம் இருக்கு அவனுக்கு, அதை நாங்கள் மனசுல தியானம் பண்ணணும் அப்படின்னு இங்க சொல்றது. கிருதகத்துவம் அப்படின்னா அது பண்ணப்பட்டது அப்படின்னுட்டு, அப்படி இல்லை நித்தியமானது, அதுக்கு உற்பத்தி நாசங்கள் இல்லாதது. கிருதகம் அப்படின்னா உற்பத்தியா இருந்தது, அந்த மாதிரி இல்லை அப்படின்றது சொல்றாரு இங்கே. ஆமேல அவதார விக்கிரகாணாம் அப்படி சத்யானாமே தத்ரைவ விபாக விபாக உபதிஷ்டவ். அவதார விக்கிரகங்களும் கூட சத்தியமானது, எல்லாமே சத்தியமானது, அவதாரஸ்ய சத்தியத்துவம் அப்படின்னு ஆள வந்தார் சொல்றார். தேஷாம் பிரத்யேகம் அப்படி நித்தியேச்சாதீனதாம் கேச்சிதாவு. சில பேர் சொன்னா ஒரு ஒரு ரூபமா அவனோட நித்திய சங்கல்பத்துக்கு அதீனமாக உண்டாருது அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்பவுமே ஏக்கரூபமா இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது அப்படின்றது சித்தாந்தம். அங்கே நிரபத்தியத்துவம் கஷேத்ரஜ்ஞ சரீரவத்து கர்ம மூல மூலத்துவ துக்க ஆவகத்வாதேகே அபாவாத்து. கஷேத்ரஜ்ஞாளோட சரீரம் எப்படி என்ன கர்ம மூலமானது, அதனாலே நமக்கு துக்கங்கள் எல்லாம் வருது. இதுல பகவானும் கூட சரீரத்துக்குள்ளேயே இருக்கானே, அது இதுல ஸ்ருதியில சொல்றது சம்போக பிராப்தி ரித்திச்சேன்னா வைசேஷத்வாத் அப்படின்னு விசேஷம் இருக்கு அப்படின்னு. பகவானுக்கும் நமக்கும் ஒரு விசேஷம் சேத்தனனுக்கும் ரெண்டு பேரும் சரீரத்திலேயே இருக்கா. துவாசு பருணாச விஜாச காயா சமானம் விரக்ஷம் பரிசஸ்வ ஜாத்தே. சமானமான விரக்ஷம் சரீரம்னு சொல்லப்படுறது ஒரு மரம் மாதிரி ரெண்டு பட்சிகள் இருக்கு அதுல அப்படின்னு சொல்றாரு பகவானும். அதே மாதிரி சேத்தனம் ஆத்மா பரமாத்மா ரெண்டு பேரும் இருக்கா. சரீரத்துல இருந்ததுன்னா துக்க அனுபவம் வரணுமே, சேத்தனனுக்கு எப்படி சுக துக்கங்கள் அனுபவம் வருதோ பகவானும் சரீரத்துல இருந்தா அவனுக்கும் வரணுமே அப்படின்னா அவனுக்கு விசேஷம் இருக்கு. சரீரமே துக்கத்துக்கு காரணம் இல்லை. எந்த காரணத்தினால வந்திருக்கு சரீரம், சரீரம்ன்றது முக்கியம். கர்மத்தினால வந்த சரீரமான துக்கம் அதுல, ஏன்னா கர்மத்தை பலம் அனுபவிக்கிறதுக்கு கூடிய அதுக்காக வந்திருக்கு, அது பலத்தை பலானுபவத்துக்காக. பகவான் எதுக்காக சரீரத்துல இருக்கான்? கர்மத்தினால இல்ல, எல்லாத்தையும் நியமனம் பண்றான், அந்தரியாமையா இருக்கான், அதனால இருக்கான், எல்லா சாசனம் பண்றான். அந்த பிருஷ்டா சாஸ்தா ஜனானாம் சாஸ்தா, அதனால எல்லாத்தையும் நியமனம் பண்றது, எல்லாத்தையும் எல்லாருக்கும் அந்தரியாமி பண்ண இருக்கிறதுனால அந்த காரணத்தினாலே இருக்கான் தவிர கர்மத்தினாலே இல்லை அவன், கர்மாத்தியக்ஷனானவன். அதனாலே அவனுக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு சம்போக பிராப்தி இருந்துச்சு பாதராயணர் சொல்றாரு அதுல. அதே மாதிரியே சொல்றார் ஒரு சரீரத்திலே இருக்கிறதே துக்கத்துக்கு காரணம் இல்லை அப்படின்ட்டு. ஒரு ஜெயில் இருக்கு, இந்த ஜெயில வந்து ஒரு கைதியும் இருக்கான், கான்வெக்ட் இருக்கான், அதே மாதிரி அந்த அதிகாரியும் இருக்கான், அந்த ஜெயிலுக்கு அதிகாரியானவன் அவனும் இருக்கான், ஆபீசர், அதே மாதிரி அங்கே கான்வெக்டும் இருக்கான், கைதி. அவனுக்கு எல்லா துக்கங்களும் உண்டாருது, இவனுக்கு அந்த துக்கங்கள் எதுவுமே இல்லையே. அவனுக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கா, அப்படி இருந்தாலும் எந்த காரணத்தினால இருக்கான் இவன், அதெல்லாம் நியமனம் பண்றதுக்காக இருக்கான், அவன் வந்து பதத்தை அனுபவிக்கிறதுக்காக இருக்கான். அந்த வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கு, உதாரணங்கள் எல்லாம் கொடுக்கிறார் இந்த மாதிரி. அதனால சரீரத்துல இருக்கக்கூடியதே துக்கத்துக்கு காரணம் இல்லை. அதனால க்ஷேத்ரஜ்ஞரோட சரீரத்தை மாதிரி கர்ம மூலத்துவ துக்காவகத்வாதேகே அபாவாதே அப்படின்னா, அதனால கர்ம மூலமான துக்கமே முதலானதுக்கு அவனுக்கு இல்லை. திவ்யாத்மஸ்வரூபம், திவ்யாத்மஸ்வரூபே பிரக்ராந்த யோக புருஷாபேட்சையா முக்தம் அனாலம்பத்வ ரூபம் அப்படி அவத்தியம் திவ்ய விக்கிரகே நாஸ்தி தஸ்ய யதாஸ்ருதம் யதா தர்சனம் ச சுகானுசந்தேகத்வாதி அப்படின்னு. யோகத்தை ஆரம்பிச்சிருக்கான் ஒருத்தன், பிரக்ராந்த யோகன், பிரக்ராந்த யோக புருஷன், அவனோட அபேட்சை அவனுக்கு என்ன அப்படின்னா அனாலம்பனத்த ரூபம் அப்படின்னு, அனாலம்பனமான நிராலம்பன யோகம் அப்படின்னு சொல்ற சில பேர், ரூபம் இல்லாத தெய்வத்தையே தியானம் பண்றது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தோஷம் கூட திவ்ய விக்கிரகத்தில் கிடையாது. ஏன்னா யதாஸ்ருதம் யதா தர்சனம் ச சுகா அனுசந்தேயத்வாது, ஸ்ருதியில எப்படி சொல்லப்பட்டிருக்கோ எப்படி எல்லாமே தெரியறதோ அந்த மாதிரி சுகத்தை எல்லாம் அனுசந்தானம் உண்டாருது அந்த திவ்யாத்மஸ்வரூபத்திலே அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இகக்கலு ஈஸ்வராபேட்சையான கிஞ்சிதப்பி பிரதிகூலம், பிரதிகூலமானது எதுவுமே கிடையாது. பகவானுக்கு ஏதாவது பிரதிகூலமானது இருக்கா அப்படின்னா எதுவும் கிடையாது. அவனுக்கு சர்வசிய தது அனுகூலதா ஏவ அனுகூலதையா ஏவ பிரமாண சித்தத்வாத், எல்லாமே அவனுக்கு அனுகூலம் அந்த பிரமாணங்கள் சொல்றது. தஸ்ய தூ பரப்பிரதிகூல சர்வாசிரியாபி ஸ்வப்பிரதிகூல லேசரஹிதத்தையா சமஸ்தே ஹேயரஹிதத்துவம், இவனுக்கு சமஸ்தரே ஹேயரஹிதம் அப்படி என்ன எப்படி சொன்ன அப்படின்னா சமஸ்தேயரஹிதத்துவம்ன்றது அவனுக்கு எந்த விதமான தனக்கு பிரதிகூலமான எதுவுமே கிடையாது திவங்கள விக்கிரகத்தில் அப்படின்னு. ஆனா மற்றவாளுக்கு பிரதிகூலத்தை உண்டு உண்டு பண்றது பகவானாலே உண்டாடலாம் சில பேருக்கு, ஆனா பகவானுக்கு சுவதா எந்த பிரதிகூலமும் இல்லை. மற்றவாளுக்கு எதுக்கு உண்டாருது அப்படின்னா அவளோட கர்மத்து பலத்தினாலே உண்டாருது அப்படின்னு. முக்தாளுக்கும் அதே மாதிரியே முக்த நித்தியாபேட்சியாபி ந கசித்து பிராதிகூல்யம் தேஷாம் ஈஸ்வரேன சமான போகத்வாது, முக்தாள் நித்தியாள் எல்லாம் இருக்காளே அவளுக்கும் எல்லாருக்குமே பகவானுக்கு சமானமான ஆனந்த அனுபவம் ஆர்த்தினாலே அவளுக்கும் எல்லாமே அனுகூலமா இருக்கு. பகவானோட தீபமங்கல விக்கிரகம் பிரதிகூலமானது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற, அச்சேதனத்துக்கு ஞானமே கிடையாது. அதனால இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்துல பிரதிகூலம் அனுக்கூடிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்ற. அச்சேதனாபேட்சையாத்தோ பிரதிகூல அனுகூல கதாச்சிட்டு பின்னஸ்தா, அச்சேதனத்துக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அதனாலே அதுக்கு வந்து ஞானமே கிடையாது, ஏயம் உபாதேயம் எல்லாம் இல்லை, ஞானம் இல்லை அதுக்கு. தஸ்ய சாவத்யத்வோக்திஸ்து சேத்தன விசேஷ பிரதிகூல சுபாவ யோகிதையா ததபேட்சா, சேத்தனனுக்கு வந்து பிரதிகூல சுபாவ யோகித்வயோகிதையா அவனுக்கு சாவத்யத்துவம் அப்படின்னா பகவான் திவ்ய மங்களத்தில் இந்த தோஷம் இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னா அதுக்கு என்ன காரணம், திவ்ய மங்கள விக்கிரகத்துல தோஷம் கிடையாது, இவனோட கர்ம மூலத்தினாலே அது வாருது அவனுக்கு. சேத்தனனுக்கு அது பிரதிகூலமான சுவாவம் சேத்தனனுக்கு இருக்கிறதுனாலே இவனுக்கு அந்த மாதிரி தோஷம் இருக்கிற மாதிரி தெரியறது. அது தவிர திவமங்கல விக்கிரகத்தில் தோஷம் கிடையாது அப்படின்றார். கேத்திரஜானான் ஸ்வப்பிரதிகூல துக்க துக்க தத் காரண சம்பந்தாத்து சாவத்யத்துவம் நாளே தோஷம் இருக்குன்னு சொன்னா அவனுக்கு பிரதிகூலமான துக்கத்துக்கு அது காரணம் மாறுது. அதனால சரீரம் எங்களோட சரீரம் நமக்கு பிரதிகூலமா இருக்கலாம், நமக்கு தலை வலி வருது, கையில வலி வருது, இதெல்லாம் வருது. நம்ம சரீரம் பிரதிகூலமா இருக்கு எதுக்காக, இதெல்லாம் இவனுடைய கர்மத்து காரணத்தினாலே வருது. அதனால சரீரத்துல துக்கம் இருக்கு, அவத்தியத்துவம் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். பகவானுடைய தீபமங்கள விக்கிரகம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றார். ஈஸ்வர புத்தி விசேஷ ரூபஸ்யா கஷேத்ரஜ்ஞ கர்மசாத்திய நிகிரஹஸ்யாபி கர்மவசிய கோச்சரத்தையா தத்தோஷத்துவமேவா ஈஸ்வரஸ்யா தூ அசௌ பிரசாசன ரூபத்தையா குணையேவா. பகவானுக்கு பிரம்மசூத்திரங்கள்ல ஸ்தாபனம் பண்றார், வைஷம்யனை கண்ணியேனா அப்படி எந்த விதமான தோஷமும் கிடையாது பகவான். அதனால அகிலஹேய பிரத்யேகத்துவம்ன்றது ரொம்ப பிரதானமானது நம்ம சித்தாந்தத்துல. முதல்ல பிரம்மஸ்வரூபம் சொல்லுச்சே, அகிலஹேய பிரத்யேகத்துவம் முதல்ல சொல்றோம், எந்த தோஷமும் இல்லை பகவானுக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, முக்கியமான வேதாந்த இன்னொரு வேதாந்த பட்சம் அத்வைத பட்சத்துல பகவானுக்கே அவித்யே, அவித்யே எங்கே ஆசிரியமா இருக்குன்னா பகவான்லயா பிரம்மாலேயே ஆசிரித்தமா இருக்கணும், வேற தத்துவமே கிடையாது. அவித்யக்கு ஆசிரியமானது பிரம்மா அப்படின்னு விட்டா, அப்படி சொல்லலன்னா அவித்யக்கு ஆசிரியமே இல்லை அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, பிரம்மாவுக்கு ஆசிரியமா இருக்கலாம், ஏன்னா அது மிச்சே அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒன்னும் உத்தரம் கொடுக்க முடியாது, அனாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தோஷம் எங்க இருக்கு, அவித்யே அவித்யே அவித்யோட நாசமே மோட்சம். அத்வைத தத்துவத்துல பிரம்மாவே தெரிய முடியாது, அவித்ய நாசமானம். அவித்ய எங்க இருக்குன்னா பிரம்மாலேயே ஆசித்தமா. நம்ம சித்தார்த்தத்திலே அகிலஹேய பிரத்யேகத்துவம் முதல்ல சொல்றோம், பகவானுக்கு எந்த தோஷமும் கிடையாது, தோஷத்துக்கு தூரமான ஸ்வரூபம் பகவானுடையது அப்படின்னு. ஆனா இந்த தோஷம் எல்லாம் எதுக்காக வருதுன்னா, க்ஷேத்ரஜ்ன கர்மசாத்ய நிகிரகம். பகவானுக்கு எல்லாம் வைஷமியம், சில பேருக்கு ரொம்ப துக்கம் வருது, பகவானே இப்படி பண்ணணும், பட்சபாத்தம் இருக்கா அவனுக்கு, பயாஸ் அப்படின்னு சொன்னா அது இவருடைய கர்மத்து காரணத்தினாலே வருதே தவிர பகவானுக்கு தோஷம் இல்லை அதுக்கு. அதனாலே அது அவனுக்கு குணமே ஆறுது அப்படி என்ன. ஒரு அபராதம் பண்ணவனுக்கு சிக்ஷை கொடுக்கல என்ன மகாராஜா தோஷம், அதே மாதிரி சர்வேஸ்வரனான பகவானுக்கு அபராதம் பண்ண, சாஸ்திர உல்லங்கனை பண்ண சேத்தனனுக்கு சிக்ஷை கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு தோஷம் அது. அதனால அவனுக்கு சரியான பலத்தை கொடுத்தா சாஸ்திரம் அனுசரிச்ச வாழ்க்கு சரியான பலம், சாஸ்திரத்தை உல்லங்கனம் பண்ண வாழ்க்கு அதுக்கு சரியான பலம். இது கொடுக்கறது பகவானுக்கு குணமா இருக்கு, நிஷ்பக்ஷபாதி அப்படின்னு அவனுக்கு சொல்றது. வைஷமியம் கிடையாது, அதனால அவனுக்கு பயாசன்றது கிடையாது, அவனுக்கு குணமே ஆறுது. ஏன்னா பிரசாசன ரூபம், பிரசாசனத்தை பிரகிருஷ்டமான சாசனம் என்ன, அவாவா என்னென்ன பண்றாளோ அதுக்கு அனுகுணமான பலன் கொடுக்கணும், அதுதான் பிரகிருஷ்டமான சாசனம். அதை பண்றது அவனுக்கு ஒரு பெரிய குணம், அது இல்லைன்னா தோஷமாயிடுறது. அந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரஸ்ய நிரவத்தியத்துவ உக்தி ஈஸ்வராபேட்சியா தது ஆசிரிதாபேட்சியாச்சா சரீரத்வாதி சங்கீத பிரதிகூல சுவாவ ராஹித்யபரா அப்படின்னா. அதனால இது வந்து ஈஸ்வரனுக்கும் அவனோட ஆசிரித்தாள பைட்சம், அவனுக்கு சரீரம் முதலானதுனாலே சங்கீதமான பிரதிகூல சுபாவம், அது அது அவனுக்கு எதுவுமே கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்றா. திவ்யமங்கள வித்யம் வந்து நிரவத்தியம், எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னுட்டு அர்த்தம். அதுக்கு நிரதிசயத்துவம் ஔஜ்வல்யாதிஷு சர்வேஷு அன்மீயத்தே அப்படின்னா, நிரதிசயா அப்படின்னு சொல்லி நிரதிசய ஔஜ்வல்யான்னு ஆரம்பிக்கிறார். நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தரிய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா அப்படின்னார். எல்லாமே சௌந்தர்யமும் ஔஜ்வல்யம் சௌந்தர்யம் சௌகந்தியம் சௌகுமாரி எல்லாமே நிரவதிசய நிரதிசயம் அப்படின்னு இங்கே எல்லாத்துக்கும் அன்வைக்கணும் அப்படின்னு சொல்றார். தச்சா ததபேட்சையா உத்கிருஷ்டா அபாவத்வாது அனுத்தமத்வது, அதுக்கு இன்னும் ஒரு உத்தமமானது இல்லைன்றது தெளிப்படுத்துறது. அனுத்தமம் அப்படின்றதுக்கும் அதே அர்த்தம். அனுத்தமம் என்ன, அனுத்தமமான லோகம் அப்படின்னா அதுக்கு இன்னும் மேல ஒரு உத்தமானது கிடையாது அப்படின்னு. லட்சலோகான் அனுத்தமான் ஜட்டாவிக்கு சொல்றார் ராமர், மயாத்வம் சமனுஜாத்தா கச்சலோகான் அனுத்தமான் அப்படின்னா, அனுத்தமமான லோகத்துக்கு போப்பா நீ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன, எதுக்கினும் உத்தமமானது எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அனுத்தமத்துவத்து அப்படின்னு சொல்ற மாதிரி, அதே மாதிரி நிரதிசயம் பண்றதுக்கும் அதே அர்த்தம். ஔஜ்வல்யம் அப்படின்னா ஆதித்ய வர்ணம் திவி சூரிய சஹசிரசியா இத்தியாதி சூக்தம் பாஸ்வர தமத்துவம் திவி சூரிய சஹசிரசியா பவே யுகபது உத்திதா அப்படின்னா பாசஸ்தசிய மகாத்மனா, அவனுடைய அதுக்கு சமானமாக ஆகாது நதசிய சதிருஷி சியாசியாத் சியாது பாசஸ்தசிய மகாத்மனா, அவனோட ஆயிரம் சூர்யாக்கு சூரிய எல்லாம் ஏக காலத்துல உதயமான எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பிரகாசம் எப்படி இருக்கோ இவனுடைய ஒரு அம்சத்துக்கும் சமானமாகாது அப்படின்னு சொல்றார். பவேத் யுகபதுத்திதா திவிசூரிய சகசிரஸ்ய பவேத் யுகபது யுக்திதா. ஏக காலத்துல உதயமான 1000 சூர்யாக்கள் அவளோட பிரகாசமும் கூட இவனுடைய திவமங்கல விக்கிரகத்தோட பிரகாசத்தோட ஏக அம்சத்துக்கும் கூட சமானமாகாது. அது ஔஜ்வல்யம் சொல்லப்பட்டிருக்கு, அத்தியுஜ்வலமானது அப்படின்னு. சௌந்தரியம் அப்படின்றது, சௌந்தரியமும் லாவண்யமும் வித்தியாசம் இருக்கு. சௌந்தரியம் அவயவ சோபே, அவயவ சோபேன்னா எந்த அவயவையை பார்த்தா தோல் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுலயே ஒரு சௌந்தரியம், அவயவங்களே அப்படி இருக்கு. அந்த ஒரு ஒரு அவயவத்தையும் அனுபவிக்கிறார் பாணாழ்வார் அமலநாதி பிரான்ல. அந்த மாதிரி அவயவ சோபே லாவண்யம்ன்றது சமுதாய சோபேன்னு சொல்லப்படுது. எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஒரு ரூபம், அதுல இருக்கக்கூடிய ஒரு சௌந்தரியம், அதை வந்து லாவண்யம்னு சொல்றோம். அவயவ சோபா ஏன சாட்சான் மன்மத மன்மதா இத்யுச்சதே சர்வகந்தா இது ஸ்ருதி அனுகூல கந்த விஷயா அப்படின்னா, அனுகூலமான கந்தம் சர்வகந்தா சிரக் சந்தனாதிச்சாத்திர கிருதகரம். சிரக் சந்தனம் அவனுக்கு மாலையோட இருக்கக்கூடிய பரிமளம் என்ன, சந்தனம் என்ன, இதெல்லாம் அதனால ஒன்றும் ஆக வேண்டியதில்லை அவனுக்கு. அவன் சொல் ரூபத்தா திவ்யமங்கள விக்கிரமே சர்வகந்தமயமானது அப்படின்னு சொல்றார். சௌகுமாரியம் மகாபலத்வேபி புஷ்பஹாசா இது நாமதுபானம் மார்தவம். சௌகுமாரியம் என்ன மார்தவம் அப்படின்னு சொன்ன, இந்த மார்தவம் வந்து இந்த தாமரையோட சௌகுமாரியம் இது இருக்கோ அதோட ஸ்பர்தை பண்றது அப்படின்னு பற்ற அனுபவிக்கிறார். அந்த மாதிரி சொல்லி லக்ஷ்மி கரஸ்பர்ஷ அதோட சாட்சி, அதே மாதிரி இதோட ஸ்பர்தை பண்றது அப்படின்னு, தாமரையோட ஸ்பர்தை பண்றது அப்படின்னு சொல்றார். அதுல பட்டர் சொல்லுச்சு, எத் பிருந்தாவன பண்டிதம் ததிரவைஹி தாண்டவம் சிக்ஷிதம் எத் லக்ஷ்மீகர சௌக்கிய சாட்சி ஜலஜ பிரஸ்பர்தமானி அது அப்படின்னு சொல்றார். ரங்கராஜஸ்தவத்துல சொல்லுச்சு, எல் லக்ஷ்மீகர சௌக்கிய சாட்சி தாயாரோட கரங்கள் கரப்பல்லவங்கள் எது இருக்கோ அந்த கர கமலங்கள் அதோட சௌக்கியத்துக்கு அது எத்தனை மிருதுவா இருக்கு அதுக்கு சாட்சியா இவனோட திருவடிகள் அதோட சௌக்குமாரியம் அப்படின்றது. ஜலஜ பிரஸ்பர்தமானது அந்த ஜலஜம்னா தாமரையோட ஸ்பர்தை பண்ணி இது அபிவிருத்தியாருதான் அதுக்கு அதுக்கு அது அதோட மார்தவம்ன்றது சௌக்குமாரியம். அந்த மாதிரி மிருதுவாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது சௌகுமாரியம் அப்படின்ட்டு. மகாபலனா இருக்கான் ஆனாலும் புஷ்பகா சகான்னு சொல்ற மாதிரி சுகுமாரோ மகாபலவு சுகுமாரம்ன்றது அதுதான். லாவண்யம்ன்றது சமுதாய சோபே பூஷ்டம் தேஜகா ஏவாத்பிர் பகுலாபிர் தூக்கம் சக்ஷுர் ஆனந்தஜம் லாவண்யம். எல்லாமே சேர்ந்து ஒரு நமக்கு கண்ணுக்கு உண்டாக்கூடிய நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டாருது. சமுதாயமாக அவர் திவ்யமங்கள இருக்கிறார்க்கு நாங்கள் சேவை பண்ணா ஒரு ஆனந்தம் எது உண்டாருதோ ஒரு ஒரு அவயவத்திலையும் ஆனந்தம் பூர்ணமாக எல்லாம் சேர்ந்து ஒரு ஆவண்யம் ஒரு ஆனந்தம். இது சௌந்தரியம் லாவண்யம் சொல்லப்படுறது. இந்த மாதிரி யௌவனம் அப்படின்றது காலகிருத்த அவஸ்தா ந காலகிருத்த அவஸ்தா அப்படின்னார். நமக்கு வரக்கூடிய யவனம் எப்படி என்ன காலத்தினாலே வரக்கூடியது. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது பாலனா இருந்து அது காலக்கிரமேனா யுவத்துவம் வந்து விடுறது அதுக்கு. அது காலத்தினாலே ஆகக்கூடிய பரிணாமம், பகவானுக்கு அப்படி இல்லை அப்படின்னு தாதுஷோ விக்கிரா சுபாவகாத யௌவனஸ் நித்தியத்வாத்து நித்தியயுவா அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யௌவனம் அந்நேஷாமபி யௌவனே யௌவனே கௌமாராந்தர பாவித்வா பாவித்தும் உபலட்சணம் மாத்திரமேவா யுவதையா ஏவ கேஷாஞ்சித்து உற்பத்தி ஸ்ரவணாத் அப்படின்னார். மற்றவாளுக்கும் யௌவனம்னு சொல்றது ஒரு கௌமாராவஸ்தையா வந்தார்த்தும் யௌவனாவஸ்தே வருது அப்படி என்ன ஒரு உபலட்சணம் வந்து சொல்லப்படுது. காலத்தினாலே ஆகக்கூடியது. சில பேர் யுவக்களாகியே அவளுக்கு ஜென்மமா இருக்குன்னு தெரியப்படுத்துறது. அவ எல்லாம் வந்து இப்போ திரௌபதி அந்த மாதிரி எல்லாம் பார்க்கச்சு நாங்கள் அந்த மாதிரி தான் அவளுக்கு உற்பத்தியா இருக்குன்னு தெரிஞ்சு வருது. ஆதிசப்தேனா சுபாஸ்ரே ஆதி பிரகரண ஏன் சொல்றா அப்படின்னா நித்திய யுவான்றது யாருன்னா இருக்க முடியுமான்னு கேட்கறதுக்காக சொல்றதுக்காக இப்படி சொல்றாரு. ஆதிசப்தேன சுபாஸ்ரேயாதி பிரகரணேன உக்தார் சர்வகுண சங்கிராக எல்லா குணங்களும் சுபாஷே பிரகரணம் அவனுக்கு அஸ்திரபூஷண அத்தியாயம் முதலான்னு சொன்னப்பட்ட எல்லா குணங்களும் சொல்லிட்டு அதனாலே அது ஆனந்தியம் அப்படி என்னார். அனந்தமானது இதெல்லாம் ஆனந்தியம் அப்படி என்னார். யௌவனாதி அனந்த குணநிதி அப்படி என்னார். அனந்த குணநிதி என்ன, எந்தெந்த குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே அந்த வித்யமங்கள விக்கிரகத்துல இருக்கு அப்படி என்ன. நிதிஹி அப்படி என்ன சொல்லும், நீங்க ஆசிரய பரஹா நிருத்திய போக்யத்யோபியஞ்சு கஷ்டா. நிதிஹி அப்படின்றது ரொம்ப அதிகமான போக்கியத்தை போக்கியத்தை உள்ளது, அதே மாதிரி ஆசிரியமானது கூட சொல்றது. அதனால இது இதெல்லாமே திவ்யமங்கள விக்கிரகத்தோட திவ்யமான அனுபவம் பாஷிக்காரன் இங்கே பண்றாரு. இதுல ரெண்டாவதாக ஸ்வரூபத்தை சொல்லியார்த்தும் சுவாபிமதானுரூப ஏக ரூப அச்சிந்திய திவ்யாத்புத நிரதிசய நித்திய நிரதிசய சௌந்தர்ய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகுமாரிய சௌகந்திய லாவண்ய யவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா அப்படி என்னட்டு சொல்லி பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட ஒரு அனுசந்தானம். அதுல என்னென்ன அர்த்தங்கள் நாங்கள் தெரிய வேண்டியது இதெல்லாம் மற்ற பிராகிருத சரீரங்களுக்கு இன்னும் அத்தியந்த விலட்சணமானது, இதுக்கு சஜாத்தியமானது எதுவுமே கிடையாது, அச்சிந்தியமானது அப்படின்னு சொல்லப்படுறது. இது சாதம்பன யோகத்துல ரொம்ப பிரயோஜனமா இருக்கு முமுட்சுகளுக்கு. திவ்யமங்கள விக்கிரகம்ன்றது அதுல பிரதிகூலத்துவம்ன்றதே கிடையாது, பிரதிகூல விஷயமே கிடையாது. அது எல்லா விதமான அவயவ சோபை என்ன, அதுக்கு சமுதாய சோபை என்ன, எல்லா விதமான சோபைகளும் உள்ளது. இதெல்லாம் சொல்லி நித்திய யுவாக இருக்கக்கூடியது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சௌந்தரியம் லாவண்யம் இதெல்லாம் சொல்லி ரொம்ப மிருதுவானது இதெல்லாம் சொல்லி சௌகுமாரியம் உள்ளது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய திவ்யமான குணங்கள் இதெல்லாம் பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கோம். இந்த எல்லா குணத்தையும் இது எல்லாத்துக்கும் மேலே எல்லா ரூபத்திலையும் அது அப்ராகிருத்தமே ஆனது, திவ்யமான சுபாஷ்ரயமானது. அர்ச்சாவதாரியும் கூட எல்லா அர்ச்சாவதார ரூபங்களும் கூட திவ்யமானதே, எல்லாமே அப்ராகிருத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காது. பிராகிருத்த மூர்த்தி இல்லை, அந்த மாதிரி நாங்கள் நினைக்க கூடிய கூடாது அப்படின்னு சொல்றார். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தை உள்ளவன் பகவான் அப்படின்னு சொல்லி ஸ்வரூபத்தை சொல்லி ஆர்ந்தும் திவ்யமங்கள விக்கிரகத்தை அற்புதமாக சொல்றார். அது மாதிரி இப்போ அடுத்ததாக சுவாபாவிகா அனவதிகா அதிசய ஜானபலேஸ்வரிய வீர சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்ய மார்தவார்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய உதார்ய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதித்வ கிருதஜதாதி அசங்கேய கல்யாண குணகுணௌக மகார்ணவா. அங்க வரைக்கும் பகவானோட கல்யாண குணங்களோட வர்ணனை அதை பண்றார். அந்த குணங்களோட அனுசந்தானம் பண்ண வேண்டியது, கல்யாண குணங்களோட அனுசந்தானம் அப்படின்னு சுவாபாவிகா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சுவாபாவிகம்ன்றது ரொம்ப பிரதானமானது. நான் மற்ற யாருக்கும் கூட இந்த மாதிரி சுவாபாவிகமான இந்த மாதிரி குணங்கள் கிடையாது. எல்லாருக்குமே நித்யா முக்த அளவிற்கும் எல்லாருக்குமே பகவானாலே கொடுக்கப்பட்ட அவரோட அனுகிரகத்தினாலே உண்டானது எல்லாமே. பகவானுக்கு எல்லாமே சுவாபாவிகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே ரொம்ப பிரதானமானதுனாலே சுவாபாவிகா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. முக்த பிரகாரதமம் உக்ர பிரகாரக தமத்வாதி அபிப்பிராயேன குணேபியா பூர்வம் விக்கிரகா உக்தா. இந்த பிரகாரங்கள் எல்லாம் உபகார தமத்துவம் அப்படின்னார். உபகார தமத்துவத்தினாலே என்ன அத்தியந்த உபகாரமா இருக்கு முமுட்சுகளுக்கு. ஏன்னா நமக்கு தியானம் பண்றதுக்கு ஒரு ரூபம் இருக்கணும் முதல், குணங்களுக்கு இந்த முதல்ல ரூபத்தையே நாங்கள் அனுசந்தானம் பண்றோம், அதையே ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ரூபத்தை அனுசந்தானம் பண்ணி அதார்த்தம். ஏன்னா மூமுட்சுகளுக்கு அதான் அத்தியந்த உபகாரகமானது. அந்த குணங்களுக்கு இன்னும் முதலே அதை அனுசந்தானம் பண்ணி இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகத்தை உள்ள பகவானோட அந்த குணங்களை அனுசந்தானம் பண்றார். ஈதிருஷ விக்கிரக அபிவியங்கிய பிரகிருஷ்ட குண பூவிஷ்டதாமாக. பிரகிருஷ்டமான அத்தியதிகமான குணங்கள், அத்தியதிகமான குணங்கள், அனந்தமான குணங்கள், அதை வந்து இப்போ அனுசந்தானம் பண்றார் சுவாபாவிகா அப்படின்னுட்டு இங்கே சொல்றார். இதுக்கு எல்லாமே சர்வ குண கந்த கந்த பூதைஹி என்ன மூலமானது, எல்லாத்துக்கும் மூலமான குணங்கள் என்ன அப்படி என்ன, ஆசிரித அனாசிரித கோச்சர வியாபார பேத சாதாரணைஹி ஆசிரித்தாலை காட்டும் அனாசிரித்தாலை காட்டும் அவளுக்கு உண்டாகக்கூடிய வியாபார பேத சாதாரணைகி எல்லாமே சாதாரணமானது. ஞானாதிபிகி பரத்துவம் ரெண்டு பிரதானமானது எல்லாருக்கும் வேண்டியது, ஆசிரித்தாளுக்கும் அப்படியே அனாசிரித்தாளுக்கும். அவ பண்ணக்கூடிய வியாபாரங்களுக்கு எல்லாம் சமானமாக நமக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ரெண்டு பிரதானமான குணங்கள் எல்லாத்துக்கும் மூலமானது எதுன்னா பரத்துவமும் சௌலபியமும். இது ரெண்டும் நமக்கு ரொம்ப பிரதானமானது. ரெண்டும் இருந்தா தான் ஆசிரியமே பண்ண முடியும். ஆசிரித்தாளும் கூட பகவானோட பரத்துவத்தையும் சௌலபியத்தையும் அனுசந்தானம் பண்றா, அனாசிரித்தாளு அதை பார்த்து தான் ஆசிரியம் பண்றா. ஏன்னா பரத்துவம் இல்லாத தேவத்தையே ஆசிரியிக்க முடியாது, சௌலபியம் இல்லாத ஆசிரியிச்சாலும் நமக்கு பலமே கிடைக்காது. நமக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கக்கூடிய பரத்துவம் இருக்கணும் இந்த தேவத்தையிலே. அந்த பரத்துவம் உள்ள தேவத்தை நமக்கு சுலபமாக கிடைக்கணும். சௌலபியம்ன்றது ரெண்டாவது, இந்த பரத்துவமும் சௌலபியமும் ரெண்டும் இங்கே சொல்லப்படுறது. பரத்துவம் ஆஷித ரட்சணை காந்தைகி சௌசீல்யாதிபிகி சௌலபியம், ஆஷிதாளுக்கு ரொம்ப முக்கியமான சௌலபியம். இந்த பரத்துவமும் வேணும் சௌலபியமும் வேணும், ரெண்டும் இருக்கக்கூடிய தேவத்தையே நாங்கள் ஆஷிக்க முடியும், ஆசிரியிக்க முடியும். அதுவும் மிமுக்ஷுகளுக்கு விசேஷமாக மோட்சத்தை கொடுக்கறதுக்கு யாருக்கு அந்த மாதிரி பரத்துவமும் சௌலபியமும் இருக்கோ அதுதான் நமக்கு பிரதானமாக முக்கியமானது வேண்டியது. பரதேவத்தே பரதேவதா பரமார்த்தியம் வந்துச்சே, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது நமக்கு. அது ரெண்டையும் கூட இங்கே அனுபவிக்கிறார். அடுத்ததாக சௌசீல்யம் ஒன்றுதான், இதெல்லாம் சௌலபியத்தை சொல்றது. ஞானம் ஞான சக்தி வலைஸ்வரியம் எல்லாம் பரத்துவத்தை காமிக்கிறது. இந்த ரெண்டு விதமான குணங்களை பிரிச்சு பரத்துவம் சௌலபியமும் அனுசந்தானம் பண்ற மாதிரி குணங்களை இங்கே அனுசந்தானம் பண்றார். அந்த விஷயத்தை பகவானோட பரத்துவ சௌலப் பிரயுக்தமான குணங்களோட அனுசந்தானத்தை அடுத்ததாக பண்ணலாம் அடுத்த கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி பகவதாளுக்கு எல்லாம் நமஸ்காரம் தெரிவிச்சு நிறுத்திக்கோறேன். பவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ, ஜெய் சிவாய நமஹ, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.